శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాశ్రుతి యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతిలాచ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీశైలవంశ నిజతాతంత్రసింహసూరే పాదాంబుజ ప్రణయనం తదవాప్తమంత్రం శ్రీమంతసింహ గురువర్యకృపాత్తబోధం శ్రీదేవనాథ గురుమాత్మగుణాఢ్యమీడే. ఇప్పుడు சுவாமி ஆடி திருவாதிர தினம். ஐயா சுவாமி என்று விக்காத வைபவராக எழுந்தருளிருந்த மகானுடைய திருநக்ஷத்திரம் இன்றைய தினம். இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் நாம ஸ்மரிச்சாலே போறோம், நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். பாகவதத்திலையும் எவ்வளவுதான் பெருமாளுடைய கதைகள் எல்லாம் சொன்னா கூட கடைசியில சாதிக்கிறார், ந ஹம்மயானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயாக தே புனந்தியுருகாலேன தர்சனாதேவ சாதவஹா என்பதாக. அம்மையானி தீர்த்தானி தீர்த்தானி ந, அம்மையானி தீர்த்தானினாக்க கங்கை யமுனை போன்ற புண்ணிய தீர்த்தங்கள். அந்த தீர்த்தங்கள்லாம் தீர்த்தானி ந, உடனெல்லாம் நம்மளை பரிசுத்தப்படுத்துவது அல்ல. எத்தனையோ நாள் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணாக்கா தான் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போகும். ஆகையால அந்த தீர்த்தங்களை மாத்திரம் நாம் விசேஷமா நினைச்சுக்க வேண்டியது. நதேவா மிருச்சிலாமயாக, மிருச்சிலாமயாக தேவாக தேவாக என்ன அர்த்தம்னா, பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்க விசேஷம்தான், சுபாசிரயம்தான். சுபாசிரயம்னு சொல்லி சொல்றது சுபத்துவம் ஆசிரியத்துவம் ரெண்டும் பெருமாளுடைய திவ்யமங்கலம் விக்கிரகத்துக்கு தான் இருக்கு. எம்பெருமானுடைய ஸ்வரூபத்துக்கு சுபத்துவம் இருந்தாலும் கூட ஆசிரியத்துவம் கிடையாது. ஆசிரியத்துவம்ன்றது மீதி பதார்த்தங்கள்லாம் கூட இருக்கு, ஆனா சுபத்துவம் இல்ல. சுபத்துவம் ஆசிரியத்துவம் ரெண்டுமே இருக்கக்கூடியது எம்பெருமானு அது திவ்யமங்கல விக்கிரகத்துல மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பகவத் ஸ்வரூபத்தை காட்டிலும் இது வந்து ரொம்ப பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் ரொம்ப விசேஷம் என்பதாக சொல்ற. அதெல்லாம் காட்டிலும் இன்னும் ஒரு விசேஷம் இருக்கான், அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தையும் நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கணும், எத்தனையோ நாள் மண்டலத்துல பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கணும், அப்படி எல்லாம் பண்ணாதான் அதுக்கு விசேஷம் இருக்குன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. ஆனா அதெல்லாம் காட்டில இன்னும் ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்லி சொல்ற. தே புனந்தி உருகாலேன தீர்த்தானி, இந்த கங்கை முதலிய தீர்த்தங்களோ அல்லது இப்படி பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகமே இருந்தா கூட அதெல்லாம் கூட ஒரு காலசாபேட்சமாக இருந்துருக்கு. ஆனா தர்சனாதேவ சாதவகான்னு சொல்லி மகான்களை நாம சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும், நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் என்பதாக பாகவதத்துல சொல்ற. இதெல்லாம் உத்தவருக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த சம்வாதத்துல சொல்ற வார்த்தைகள். அந்த மாதிரி நம்ம காலத்துல சுவாமி ஐயா சுவாமி எழுந்தருள் இருந்த நமக்கும் சேவிக்கும்படியான பாக்கியம் கிடைச்சது. அப்படி பாக்கியம், அதாவது அந்த காலத்துல இல்லாதவாளோ இருந்தோம், அந்த சுவாமியை சேவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறவாளுக்கு கூட சுவாமியினுடைய வைபவத்தை கேட்டு அந்த சேவிச்ச பலன் நமக்கு வரும் என்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். அந்த ரீதியில நாம் இன்னைய தினத்துல சுவாமியினுடைய வைபவத்தை பத்தி ஏதோ யதாமதி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வருஷா வருஷம்தான் சுவாமியை பத்தி சொல்லிட்டு இருக்கு, எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்கா, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய தன்னுடைய அனுபவங்களை சொல்லி சுவாமியினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. இதோட நின்று போயிடுமான்னு கேட்டா நிக்கவே நிக்காது. சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள் எல்லாமும் அதிகனம், அதோட அந்த சீசூக்திகளுடைய வைபவமும் சுவாமி வைபவம் தேசிகனுடைய வைபவமும் எவ்வளவு நாள் சொன்னாலும் போறாதோ, அந்த மாதிரிதான் நம்ம ஆச்சாரியாளுடைய வைபவமும் சொல்லணும். இது தேசிகன்னு சொல்லிட்டு நான் சுவாமியை சொல்றேனேன்னு சொன்னோம்னா, ஐயா சுவாமி எல்லாம் நாவல் பாக்கத்துல இருந்த மகான்கள் எல்லாருமே ந தெய்வம் தேசிகாத்பரம் என்கிற முறையில தான் ஆச்சாரிய சார்பவனாக எழுந்தருள் இருந்த தேசிகன் தவிர வேற, அதாவது தேசிகனுக்கே உரித்தானத வேற ஆச்சாரியர்கள் விஷயத்துல அவ பண்ணவே மாட்டார். இன்னும் கேட்டா நாவல் பாக்கத்துல சம்பாவனை சொல்லச்சே கூட தேசிகனுக்கு வேற விருதங்கள்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டார். சர்வதந்திர சுதந்திரன்ற ஒரே ஒரு விருதத்தை மாத்திரம்தான் சொல்லி சம்பாவனை பண்ணுவா. அந்த சர்வதந்திர சுதந்திரன்ற விருதத்தை வேற யாருக்கும் எந்த ஆச்சாரியனுக்கும் அந்த இத சொல்ற வழக்கம் இல்லை. ஏன்னா சுவாமிக்கு அசாதாரணமாக தேசிகனுக்கு ஏற்பட்டது, அசாதாரணமாக ஏற்பட்டது, அதை இன்னொருத்தருக்கு அது சொல்றதுக்கு அவளுடைய ஆச்சாரியால் ரொம்ப வசதி தான். அதுக்காக தேசிகனோட யாரையுமே சமன்படுத்தி சொல்ல மாட்டார். இது பெரியவாளுடைய ஒரு பத்தி. அந்த மாதிரி தேசிக துல்லியராக நம்ம சுவாமி எழுந்தருள் இருந்தார். சுவாமியினுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பத்தி ஏற்கனவே நாம பேசியிருக்கோம். சுவாமி பாதுகாசத்துல சந்திக்கிறார் தேசிகன் நிஷேகம் அம்பரதலம் எதி பத்திரிகா ஸ்யாத் சப்தார்ணவி எதி சமேத்தி மஷி பவித்ரி வக்தா சஹசிரவதனஹ புருஷஸ்வயம் சேத்து லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா என்பதாக. ரங்கநாத பாதுகையினுடைய பிரபாவங்களை ஒன்றும் சாதாரணமெல்லாம் சொல்ல முடியாது. நிஷேகம் அம்பரதலம் எதி பத்திரிகா ஸ்யாத், அதுக்கு ஒரு பேப்பர் வேணும், பேனா வேணும், இதெல்லாம் வேணுமே, அதுக்கு இங்கு வேணும், எல்லாம் வேணுமே. சரி, பேப்பர் எதுவாக எடுத்துக்கிறதுனாக்க ஆகாசம் மொத்தமே சேர்த்து முழுசா எடுத்து பேப்பரா எடுத்துட்டா கூட சப்தார்ணவி எதி சமயத்திலே மஷி பவித்ரின்ற ஏழு கடல்களும் சேர்ந்து அது மையாக ஆனாலும், வக்தா சஹசிரவதனஹா புருஷஸ்வயம் சேத்து ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் எழுதுறது பட்டோலப்படுத்துறதுன்னு சொல்லுவா. சஹசிரவதனஹான்னு சொல்லிட்டு ஆதிசேஷன், ஆயிரம் முகம் கொண்டவராக இருக்கிற ஆதிசேஷன், அவருக்கு தான் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டா, பல சாஸ்திரங்களுக்கு பாஷ்யம் சாதித்தவர் ஆதிசேஷன் தான். வியாக்கரணத்துக்கும் பதஞ்சலியாக இருந்து அவர் தான் வியாக்கரணத்துக்கெல்லாம் மகாபாஷ்யெல்லாம் சொன்னவர்னு சொல்ற வழக்கம். ஆகையால ஆதிசேஷனே எழுந்தருளினா கூட, அவரே சொல்றவராக இருந்தா கூட, இது ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பிரபாவத்தை எழுத முடியாதுன்றது தாத்பரியம். இதெல்லாம் இந்த இஃப் கிளாஸ் பட் கிளாஸ்ன்னு சொல்றாள், இது அந்த மாதிரி சொல்லச்சு. இது எல்லாம் ஒன்னு சேர்ந்ததுன்னாக்கா ஆகாசம் முழுக்கவே பத்திரிகையாகவும் ஏழு சமுத்திரமும் சேர்ந்து மையாகவும் இத வக்தா சஹசிரவதனாக இருக்கிற ஆதிசேஷனும் அவர் சொல்றவராகவும் இருந்தாக்கா, இது சேத்து இப்படி கணக்கு இருந்ததுன்னாக்கா சூரியன் மேற்க உதித்ததுன்னாக்கா என்கிற மாதிரி அது. ரங்கபதி பாதுகையோ பிரபாவகா லிக்கேத என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பிரபாவத்தை சொல்ல ஒன்று சுவாமியினுடைய பிரபாவமும் இதே மாதிரி தான். அதெல்லாம் நம்மளெல்லாம் சொல்லவே முடியாது. இன்றைய தினத்தில் உங்களோட சுவாமியினுடைய வைபவத்தில் ஒரு விஷயத்த பங்கு போட்டுக்கிறதுக்கு விரும்புகிறேன். சுவாமியினுடைய பிரவச்சன சாத்துரி எப்படி பாடம் சொல்லுவேர் என்பதை பத்தி அடையே ரொம்ப வாசித்ததில்லைன்னாக்க நான் ராமாயண சங்கிரகத்திலிருந்து ராமாயண சங்கிரகம் ரகுவம்சம் ஆறு சர்க்கம் யாதவாபிதயம் நாலு சர்க்கம் கிராதார்ஜனையும் ரெண்டு சர்க்கம் இப்படி இந்த 10 வயசுக்குள்ள இத்தனை சர்க்கம் நான் வாசித்தேன் சுவாமின்ட்டு வாசித்தேன். எனக்கு என்ன ஒரு அவகாசம், அந்த அவகாசம்ன்றது எப்போன்னாக்க சாயங்காலம் 5:50 to 6:10 இருக்கிற அந்த 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் தான் எனக்குன்ற அவகாசம். சாயங்கால வேளையில பார்த்தோம்னாக்க சுத்த பிரகாசிக்க சேவிக்கிறதுக்கு வருவா, சாமானிய சாஸ்திரம் தர்க்கம் காலட்சேபம் தர்க்கம் வாசிக்கிறதுக்கு வருவா, இப்படி மீமாம்சை வாசிப்பா, இவாளுக்கெல்லாம் மத்தியானம் 3 மணிலேருந்து பாடம் சொல்லிட்டு இருப்ப, இப்படி பார்த்தோம்னா 5:50 முடியும். அந்த 5:50 வாசித்தண்ணியில் உட்காந்து மனம் அந்த ஸ்லாட்டில் கிடைச்சா போச்சு, இல்லைன்னாக்கா அப்போ ஏமாந்து போயிட்டுமானா அன்னைக்கு பாடம் கிடையாது போயிடும். அந்த 10 நிமிஷத்துலேயும் ஒன்று எந்த காவியமாக இருக்கட்டும் ஒரு ஸ்லோகம் அடையம் என்ன வாசித்தோம் என்ன சொல்கிறேன், அப்புறமா அடுத்த விஷயத்தை சொல்லலாம். ஒரு ஸ்லோகம் அல்லது 2 ஸ்லோகம் வாசிப்பேன், அந்த 2 ஸ்லோகத்துக்கும் கூட எதுக்குமே ஒரு புஸ்தகம்ன்றது அவர் வச்சுக்கிறது கிடையாது. ஸ்லோகத்தை நான் வாசிப்பேன், அது ஸ்லோகத்தை யார் வாசித்த உடனே பதம் பிரிக்கிறோம், அந்த பதம் பிரிக்கச்சே தப்பு தப்பாக பதம் பிரிச்சோம்னாக்க சுவாமியே இது பண்ணுவேர் திருப்பி கொடுப்பேர் பதம் பிரி எத்தனை நாள்டா இப்படி திருப்பி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பதம் பிரித்து இது ரெண்டும் நம்ம காரியம். இதுக்கு அடுத்தது அன்வயத்தை கதையாக சொல்லி அர்த்தம் சாய்ப்பே, இது ஒரு வாட்டி சாய்ப்பேர் மறுபடியும் நாம சொல்லணும், அப்ப அந்த 2வது வாட்டியில திருத்தி கொடுப்பேன், இது 3வது வாட்டிக்குள்ள முடிஞ்சு போயிடும். இப்படிதான் 2 ஸ்லோகமும் பாடம். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லணுமோ அந்த ஸ்லோகார்த்தம் என்ன தெரியணுமோ அதுல யார் எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கு சப்தமோ சமாசமோ அதோட தானே தவிர இது தவிர அதிகப்படியான ஒரு வார்த்தையும் இருக்காது. அதுதான் சுவாமியினுடைய என்ன இந்த மாதிரி இந்த விசேஷம்னு சொல்லி சொல்லணும், ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாடே அதுதான். அதே மாதிரி அப்படி என் தர்க்க சங்கிரகம் வாசிச்சிட்டேன், அதுக்கப்புறமா நியாயபோஜனி தீபிக்க பிரகாசிக்க முக்தாவளி தினகரியம் வரைக்கும் வாசிச்சிருந்தேன். அந்த சாஸ்திர பாடங்கள் வாசிக்க செய்யும் கூட தர்க்க சங்கிரகத்துல என்ன சொல்லணுமோ அவ்வளவுதானே தவிர தர்க்க சங்கிரகம் பாடம் சொல்லச்சு தீபிக விஷயம் வராது, நியாயபோதனை விஷயம் வராது. அதே மாதிரி பிரகாசிக்க தீபிக வாசிக்கச்சே அதனுடைய வியாக்கியானமா இருக்கிற பிரகாசிக்க பிரகாசிக்கையில சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் வராது. அந்த பிரகாசிக்க வாசிக்கிட்டே தான் அது வருமே தவிர வேற எதுவும் வராது. இப்படி ஒரு இங்க பாஷாந்தத்துல சொன்னா டு தி பாயிண்ட்னு சொல்லுவான், என்ன சொல்லணுமோ இவனால எவ்வளவு கிரகிக்க முடியுமோ அவ்வளவுதான் பாடமே தவிர சுவாமி தன்னுடைய பாண்டித்யத்தையோ அது நம்மள்ட சொல்லி பாண்டித்யத்தை சொல்லி சொல்லணும்னா அதெல்லாம் யாருடையும் ஒன்று பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எல்லா பாடத்திலையும் சரி அதே மாதிரி ஸ்ரீமத் ரகசியத்ரைசாரம் காலட்சேபம் பண்ணேன், கீதா இதுக்கு பாஷ்ய ஸ்ரீபாஷ்யம் காலட்சேபம் பண்ண செய்யும், பாஷ்ய பங்கியினுடைய அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தம் எம்பெருமானாருடைய திருவள்ளம் என்னவோ அங்கங்க எப்பயான சில சமயங்கள்ல சில இந்த சத்தகத்தை திகரணம் மாத்திரம் அந்த மாதிரி வரைச்சு அங்கெல்லாம் வரைச்சு தனித்தனியா எப்படி பதவியும் எப்படி பிரிக்கிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சிரிச்சுண்டு இது முக்கூரேசிங்கர்ன்ற கேட்டா யாரோ சதஸுக்கு போனா அவ தப்பு சொன்னா இப்படிதானே அப்படின்னு அவர் விளையாட்டா கேட்டார் அப்படின்னு எதனா சொல்லி அங்க நம்ம ஏமாந்து போக கூடாதுன்றதுக்காக ஒரு வார்த்தை 2 வார்த்தை சாதிப்பாரே தவிர என்ன பாடமோ அந்த பாடம் பாட சமயத்துல வீண் வம்படப்பு கிடையாது, வெளியில போக மாட்டேன் அந்த பாட விஷயம் தவிர வெளியில போகாது. இப்படி எல்லாம் பாடம் சாதிக்கிறது யுக்தில பார்த்தோம்னா சாஸ்திரங்கள் விஷயத்திலயும் சரி, இங்க தர்க்க பாட்டங்கள்லாம் இது வரைக்கும் அடைய தெரிஞ்சு எவ்வளவு குரோடபத்திரம் வரைக்கும் சுவாமிட வாசிச்சிருக்கா அதுவும் எனக்கு தெரியும், அடையனுக்கு தின்னவனா தெரியும் குரோடபத்திரத்துல வருது. தர்க்கமோ மீமாம்சையோ எந்த பாடம் சொன்னாலும் சரி அவர் கையில புஸ்தகம் வச்சுக்க மாட்டேன். விவா என்ன பங்கு வாசிக்கிறாளோ அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு பேராகிராஃப் வாசி ஒரு நாலு பங்கு வாசிச்சாள்னாக்கா சுவாமி திருப்பி பாடம் சாதிச்சாருனாக்கா அந்த பங்கைகளுக்கு எல்லா ஒரு சா தூ விடாத எல்லாத்துக்கும் அர்த்தம் சாச்சிருக்கு. நாம திருப்பி மறுபடியும் 100 வாட்டி வாசிக்கச்சு அதுல எதுவுமே நமக்கு சந்தேகமே இருக்காது. ஆகையால இந்த மாதிரி ஒருத்தர் பாடம் சொல்றதுன்றது அதுல என்ன அந்த பங்கு மொத்தம் அவருக்கு நுற்று, ராமாயண சங்கிரகத்திலேருந்து ரகுவம்சத்திலேருந்து காவியமா நுற்று, சாஸ்திரமா நுற்று, வேதாந்த கிரந்தமா மனப்பாடம். இப்படி எல்லாம் வந்து ஒருத்தர் எழுந்தருள் இருந்தாருனாக்கா அதை நினைச்சே பார்க்க முடியல. அதுவும் இந்த காலத்துல, இந்த காலத்துல தாரணம்ன்றதே ஒன்றும் கிடையாது, கிரகணமானா இருந்தா இருக்குமே தவிர இதுக்கு 4, 3, 12 சொல்லி பெருக்கல் வாய்ப்பாடு கூட கால்குலேட்டர் போட்டு பாக்குற காலம் இது. ஆனா சுவாமியினுடைய ஒரு மேத பிரதிப, இது மேத பிரதிபன்னு சொல்லச்சு, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மேதன்றது தாரணத்துல போய் சொல்றது, அதாவது நாம ஒரு பாடம் வாசிக்கிறோம், வாசிச்ச பிறகு அதை புரிஞ்சுண்டு மனசுல இருத்துண்டு எப்பவும் ஞாபகத்தோட இருந்துட்டு இருக்கிறது, அந்த விஷயத்துல நல்லா மறக்காத இருக்கிறது இருக்க, இது மேதையினுடைய காரியம். பிரதிபன்றது என்னன்னு கேட்டோம்னாக்கா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சாஸ்திரம் சொல்றோம், ஏதாவது சபையில சொல்லிட்டு வரச்சு இது என்ன விஷயத்த எதை சொன்னா இது சமன்வயம் ஆகும்ன்றதுக்கு வரச்சு அந்த பிரதிபை போகணும். அந்த சமயத்துக்கு எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், எங்க சொல்லிருக்கிறத கொண்டு வந்து அன்வைச்சு சொல்லணும்ன்றது இருக்க, அதுக்கு பிரதிபை போகணும். இப்படி மேத பிரதிபை என்னென்னலாம் ஞான விஷயமாக சொல்லலாமோ அத்தனையும் சுவாமி விஷயத்துல இருந்திருக்கு. அதை நினைச்சு பாக்குறேன். சில சமயங்கள்ல நான் பார்த்திருக்கேன் அடையன் தமையன்கள் மற்றும் ஒரு சமயம் என்ன சார் சுவாமி வெள்ளம் வந்து பார்த்தோம்னாக்க சுவாமி பாட்டம் சொல்லுவ, இவளுக்கு இந்த மாதிரி ஏதனா ஒரு சிரோமணி பரீட்சைக்கு ஒரு நிர்பந்தம் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னாக்கா சரி இவாளுக்காக சிஷ்யாளுக்காக போஷன் மொத்தம் முடிக்கிறவரே தவிர மொத்த பாட்டமும் சொல்றவரே தவிர ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்றவரெல்லாம் கிடையாதவர். இப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் ஒரு சமயம் எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னசார் சுவாமி அழகஸ்தியில பாட்ட ரகசியமோ ஏதோ அங்க பரீட்சை வச்சிருக்கேன், அந்த பரீட்சைக்கு போக போறேன், அதுக்காக சுவாமியிட வந்திருக்கார், அவர் பூர்வம் எல்லாம் நுற்று பண்ணிட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு துவாதசி காத்தல 8 மணி 9 மணிக்குள்ள பாரணம் ஆயிடுத்து, ஒரு 9:30 முதல் 3:30 இருக்கும், அவருக்கே எக்ஸ்க்ளூசிவா அன்னை தினம் முழுக்க அவருக்கே விட்டுட்டேன். அவர் நின்று அந்த பாட்டர் புஸ்தகத்தையும் மொத்தம் வச்சுட்டு, அந்த காலத்து புஸ்தகம் மூலம் மாத்திரம் இருக்கும் அந்த காஞ்சிபுரத்துல போட்ட புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு அவர் எங்கெங்கெல்லாம் சந்தேகம்னு சொன்னாரோ அதெல்லாம் வந்து சொல்லிருக்க, 9 மணிக்கு ஆரம்பிச்சது சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சொன்னார். அதுவும் முதல் நாள்லாம் உபவாசத்துட்டு இதை பத்தி ஒண்ணுமே இல்லை, எல்லாருக்கும் அமைப்பு சுவாமி என்னதார் சுவாமி மகாமேதாவி அவருக்கு என்ன நாம சொல்ல போறோமா, நான் சர்டிபிகேட் கொடுக்க போறோமா, அவர் எங்கெங்க சந்தேகம் இருக்குமோ அந்த இடத்துக்கு தான் வச்சுட்டு இருப்பேன். அது என்னென்ன நோட் பண்ணிட்டு வந்தாரோ அங்கெல்லாம் சுவாமியினுடைய புஸ்தகத்துல திருத்திருப்பேன், இது பாடம் தப்பு, அதுல புஸ்தகத்துல எழுதிருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டோ அது மொத்தத்தையும் அப்படியே மாத்தி பண்ணிட்டு அன்னைக்கு சேவிச்சுட்டு கடைசியில சாயங்காலம் 4 மணிக்கு சேவிச்சுட்டு இந்த மாதிரி நான் சுவாமி வந்து தெரியாதுன்றத பத்தி அர்த்தம் இல்ல, எதிர்பார்க்காத கூட சிலது நடக்கிறதுன்றதுக்கு சர்க்கந்தம் இந்த மாதிரி எல்லாம் சாய்ப்பெயர் எதுவும் எந்த புத்தகமும் இல்லாத எந்த இதுவும் இல்லைன்னா மீமாம்ச வேதாந்தம் தான் அப்படி சாய்ப்பெயர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். மீமாம்சையும் இந்த மாதிரி சாய்க்கிறேர்னு சொன்ன உடனே பார்த்த உடனே அது தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்கு. அவ்வளவு ஒரு சுவாமியினுடைய ஒரு மேதா விலாசம், மேத பிரதிப எல்லாம் அப்ப பார்த்தா தெரியும். அதை அனுபவிக்கிறவளுக்கு தான் தெரியுமே தவிர சொல்லாதவளுக்கு. இப்ப அது நாம எவ்வளவு தூரம் அந்த சாஸ்திர விஷயங்கள்லாம் நம்மளால பகிர்ந்துக்க முடியுமான்றது தெரியாது எனக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தோம்னா சில இடங்கள்ல பிரகாசிக்கையில அவர் வியாக்கியானம் பண்ணச்சு, என்னதா சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சு, இந்த ஒரு இடத்துல நான் எத்தனையோ நாள் நான் சிந்தனை பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியா அர்த்தம் தோணல. சுவாமி சொன்னதில் விஜ்ஞாபனம் பண்ண அது சுவாமி சாய்ச்சது நான் இங்க எழுதுறேன்னு சொல்லிட்டு ஒரு போல்டு லெட்டர்ஸ்ல போட்டு அந்த பிரகாசிக்க வியாக்கியானத்திலேயே எழுதியிருப்பேன். அது ஒரு பிராமாணிக்கம். இதுக்காக இந்த மாதிரி சுவாமியினுடைய பாடங்கள் நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் ஒன்று சொல்றேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் பாடம் வாசிச்சவாளும் ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய ஒரு புத்திக்கு ஏற்ப சம்சித்தம் விஸ்திருத்தம் வான்னு இது சுருக்கமாகவோ அல்லது விஸ்தாரமாகவோ இல்ல அவனுக்கு மனசுல புரியற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் சாய்ப்பேன். நான் கம்பேர் பண்றதுக்கு எல்லாம் சொல்லல, அடியனுடைய மந்தமதிக்காக சொல்றேன். சில சமயங்கள்ல நான் பாடம் சொன்னேன்னாக்க பாடம் சொல்லச்சு எனக்கே என்னமோ திருப்தி வராத மாதிரி ஆயிடும். இன்னும் உபன்யாசங்கள்ல கூட சில ஸ்லோகங்களுக்கு சொல்லச்சு மறுபடியும் அதையே திருப்பி சொல்லி அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லி ஒரு முறைக்கு ரெண்டு முறை சொல்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஏன் அந்த மாதிரி வருதுன்னாக்க எனக்கு முதல் முறை சொன்னதுல ஒரு கான்பிடன்ஸ் இல்லை, இது நாம சரியா சொல்லிருக்குமோன்றதுல இல்லை, அதனாலதான் ரெண்டாம் தடவை சொல்றதுன்றதே வரப்போறது. அப்போ இந்த மாதிரி ஆரத்துக்கு காரணம் என்னன்றதை யோசனை பண்ணி பார்க்கணும். எந்த விஷயத்த சொல்றமோ அந்த விஷயத்துல சம்பூர்ணமான ஞானம் இல்லாமை காரணம் இல்ல. அப்படி சம்பூர்ணமான ஞானம் இருந்தாலும் கூட அதை விளக்க தெரியாத இருக்கிறதுன்றது இன்னொரு காரணமா இருக்கலாம். இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் நாம வந்து நாம முதல்ல சொன்னது சரியோ இல்லையோன்ற ஒரு சம்சயம். ஆத்மன் அப்பிரத்தியம்னு சொல்றது தான் சொன்னதுலயே தனக்கு ஒரு சந்தேகம், அதுக்காக மறுபடியும் சொல்றது. இப்படி எல்லாம் எத்தனையோ பேருக்கு நடக்கிறது. ஆனா சுவாமியினுடைய பாட்டத்துல ஒரு முறை கூட இல்ல இல்ல நான் மாத்தி சொல்லிட்டேன் இதை இப்படி மாத்திக்கோன்னு சொல்றது கிடையாது. அந்த மின்ன வச்ச கால பின்னாடி எடுக்கிறது கிடையாது என்று சொல்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த ஒரு கணத்துல புரிஞ்சுண்டு அதை சொல்லி ஆயிடுச்சுன்னாக்க அதை திருப்பி மாத்துறதுன்றதே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் சுவாமிக்கு இருந்த ஒரு ஞான விசேஷம் என்ன நுட்டம் அது ஒண்ணும். அந்த தெளிவு இப்படிதான் சொல்லணும்ன்றது, இப்படி சொன்னா இவனுக்கு புரியுன்றது, இது எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கு. அந்த ஒரே ஒரு முறை சொல்லச்சேயே எப்பேற்பட்ட முட்டாளா இருந்தாலும் கூட சுவாமி சாக்கேர்னாக்கா அவனுக்கு புரியாதுன்னே சொல்லவே முடியாது. அதுக்கு மேல புரியாத போச்சுன்னா நம்மளுடைய பாப விசேஷம் சொல்லணும், இல்ல புரிஞ்சு நாம மறந்துட்டோம்னாக்க அதுவும் நம்மளுடைய பாப விசேஷம் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பாடம், இந்த பாடங்களை சுவாமி எத்தனை திருநட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு சாத்தியந்தேர்ன்றது நமக்கு தெரியல. என்ன 30 திருநட்சத்திரத்திலேருந்தே நிறைய பேர் சுவாமி இந்த பாடம் வாசிச்சவா இருந்திருக்கா, அதாவது அதுக்கும் முன்னே 25 24 திருநட்சத்திரத்திலிருந்தே அவர்கிட்ட பாடம் சொன்னவா, கூட வாஸ்தவாளுக்கு சப்ரமச்சாரிகளாக இருந்துருக்கிற வாளுக்கு சிந்தனை சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிருக்கிறவ. ஆனா 92 திருநட்சத்திரம் வரைக்கும் பாடம் சாத்திருக்கார், அனுசியூத்தமா விடாத பாடம் சாச்சிருக்கார். ஒரு யூனிவர்சிட்டி பண்ணாத காரியத்தை சுவாமி பண்ணிருக்கார். இதெல்லாம் நாம நினைச்சு பார்க்கணும். தேசிக சம்பிரதாயத்துக்காக சுவாமி சாதிச்சு, என்னதான் சாய்க்கலன்னா சுவாமி தேசிகன் சாய்க்கிறேர். நிர்விஷ்டம் யதிசாரோபவமோ வச்சசாம் ஆவருத்திபிரி யௌவனம் நிர்தூதேதர பாரதந்திர நிறையாக நிதா சுகம் வாசராக அங்கீகிருத்திய சதாம் பிரசத்தி மசதாம் கர்வோபி நிர்வாபிதா சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதிதயா தீக்ஷாம் உதீக்ஷாமகின்னு ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல கடைசியில சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். எதி சார்வபௌம வச்சசாம் ஆவருத்தி பெரிய யௌவனம் நிர்விஷ்டம். சுவாமி எம்பெருமானாருடைய சீசோக்திகள், அந்த சீசோக்திகளை 30 முறைக்கு மேல பாடம் சொல்றது, காலக்ஷேபம் சாதிக்கிறது, அதுக்கு வியாக்கியானம் தத்துவிக்க முதலிய வியாக்கியானங்கள் எழுதுறது, இப்படி எல்லாம் எம்பெருமானாருடைய சீசோக்திகள்லயே திளைச்சி தன்னுடைய காலத்தெல்லாம் எவ்வளவு காலத்தெல்லாம் போக்கடிச்சுட்டார், எல்லா காலத்தையும் போக்கடிச்சுட்டேன்னு சொல்ற. நிர்தூதேதர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசராக. நம்ம சுவாமி விஷயத்துல, ஐயா சுவாமி விஷயத்துல பார்த்தோம்னாக்கா சுவாமி எத்தனை நாள்லேருந்து எப்போலேருந்து பாடம் சாதிச்சார்ன்றதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னேன். ஆகையால சுவாமியினுடைய எவ்வளவு காலம் முழுக்க எம்பெருமானாருடைய சீசக்தி மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகனுடைய சீசக்தியும் சேர்ந்து பாடங்கள். தேசிகனுடைய சீசக்தியில இப்போ கடைசியில கூட அவருடைய 85-80 திருநட்சத்திரத்துக்கு மேல அநேகமா அப்பெல்லாம் வேதாந்தம் தவிர வேற சாமானிய சாஸ்திரம் எல்லாம் பாடமே சொல்றதையே விட்டுட்ட காலத்திலேயே கூட என் தம்பிக்கும், என் தம்பி பேரும் சடகோபன், காஞ்சிபுரம் சுதந்திராச்சாரியருடைய பேரும் அவரும் சடகோபன் தான், ரெண்டு பேரும் அப்பாவோட அத்தியனம் பண்ணிட்டு இருக்கச்சே, ரெண்டு பேருக்கும் பாதுகா சாஸ்திரம் பாடம் சாச்சு. அது சுவாமியிட வாசிக்கிறது என்ன கிரந்தம்ன்றது இல்ல, ஓரென்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானிற போமல ஒன்னு வாழ்வுன்னு ஒரு ஸ்தோத்திர பாடம் கத்துண்டா கூட போறோம், சந்தோஷம் கத்துண்டா கூட போறோம். நம்ம புருஷ ஆயுஷ் இருக்க அது சபலமாயிடும். வேதாந்தம் தான் காலக்ஷேபம் பண்ணணும், அந்த சிவாஷியம் தான் காலக்ஷேபம் பண்ணணும்லாம் நினைக்க வேண்டாம். சுவாமியோட ஏதோ ஒரு புஸ்தகத்தை ஒண்ணு பிரிச்சுமான போறோம், நமக்கு அதை காட்டிலும் புருஷார்த்தம் வேற ஒண்ணுமே இல்லை அன்னைக்கு இருந்த வாளுக்கு. அப்போ அந்த பாதுகா சாஸ்திரம் பாடம் சொல்றது பார்க்கணும், அதுவும் வேதாந்த விஷயமா தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும் ரகுவம்சம் பாடம் சொல்றதெல்லாம் விட்டுட்டு பாதுகா சாஸ்திரம் தான் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் அது நுற்று மனப்பாடம். அதையும் ரெண்டு வாட்டி சொல்றது இல்ல, அது சின்ன அனுஷ்டப் ஸ்லோகமா இருந்தாலும் சரி, பெரிய ஸ்ரக்தரையா இருந்தாலும் சரி, அந்த அந்த பாடம் வாசிக்கச்சே நாம வாசிக்கிறோமே அதுதான். அவர் ஒன்னும் புஸ்தகம் வச்சுட்டு இருக்க மாட்டேன் அந்த பாடம் பிரிக்கிறது. இதெல்லாம் பார்த்த உடனே அவரே அர்த்தம் சொல்லிட்டு வர போறே, ஒரே ஒரே ஒரு முறை கேட்கறது தான். இதுக்கெல்லாம் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், நாம சொல்றது கேட்கறது, அதாவது என்ன பண்றோன்றது அவசரப்படாத சொல்றது, இதெல்லாம் தான் தேவையான ஒரு விஷயம் அந்த பாட்டத்தை சுவாமி சாக்கு. இது எதுக்காக சொல்றேன்னாக்க, கடைசி தினத்துல கூட சுவாமி பரமபதத்துக்கு எழுந்துருளத்துக்கு முன்ன ஒரு 4 நாள் முன்ன விஜயதசமி, அன்னைக்கு கூட சுவாமி திருமேனி பாங்கில்ல, அன்னைக்கு கூட இன்னைக்கு என்னடா விஜயதசமி வீணா போறதுன்னு சாய்க்கிறார். இந்த பாடம் வாசிக்கலன்னா வீணா போயிருது, பாடம் சொல்லலன்னா வீணா போயிருதுன்னு அந்த வித்யா விஷயத்துல சுவாமிக்கு ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு வார்த்தையே வரல. சுவாமியினுடைய ஒரு நோக்கம் இருந்திருக்க அது அந்யாதர்சமானது, வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய இது வேற. இப்படி எம்பெருமானாருடைய சீசக்தி, சுவாமி தேசிகனுடைய சீசக்தி, நான் எதுக்கு சொல்றேன்னா எத்தி சார்வபௌம வச்சசாம் அவரத்து பெரிய வனம்னு சுவாமி தேசிகன் சாதிச்ச, சுவாமி கடைசியில சாதிச்ச பாடம் அதிகரண சாராவது. சுவாமியினுடைய 92வது திருநட்சத்திரத்துல விஜயதசமிக்கும் மறுநாள் ஏகாதசி அந்த நாள்ல, அதுக்கப்புறம் அன்னதீனம் வந்துடுத்து, அதுல சுவாமி வந்து திருத்தியில் தித்திய திருத்தியில் பரமத்துக்கு போயிட்டு, அப்ப அந்த கடைசியிலையும் அதிகரண சாராவளிதான் சாச்சு. இது எம்பெருமானாருடைய சீசக்திக்கும் சேர்ந்தது, சுவாமி தேசிகனுடைய சீசக்தி ரெண்டுமா சேர்ந்து சுவாமி சாதிச்சிருக்காருனாக்க, அவருடைய யவனம் மாத்திரம் இல்ல ஆயுஷே அப்படி போயிட்டு. சுவாமி எத்தனை காலம் இங்க அவதரிச்சு எழுந்தருள் இருந்தாரோ, அந்த அவதாரம் முழுக்க அவதாரத்தை காலம் முழுக்க இப்படி சுவாமி தேசிகனுடையவும் எம்பெருமானுடைய சீசக்திகளாலையுமே தன்னுடைய காலம் முழுக்க கழித்தவர். நிர்தூதேத்தர பாரதந்த நிறையா நீதா சுகம் வாசராக, ஒத்தரிடத்துல கையேந்து நிக்கல, அந்த எல்லாம் அப்படியே அந்த தேசிக விருத்தி தான். ஆனா ரொம்ப கம்பீரமான ஒரு விருத்தி, யாருண்டையும் ஒண்ணும் கேட்க கிடையாது, என்ன உண்டோ இருக்கிறதோட இருந்துட்டு இருக்கிறது. இப்படி ஒரு இடத்துல வேலைக்குன்னு போய் கையை கட்டி சம்பளம் போட்டு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கி எந்த காரியமும் பண்ணது கிடையாது. எத்தனையோ இடங்கள்ல அவருக்கு வந்தாலும் கூட, இந்த மாதிரி ஆஃபர் வந்தா கூட எதையும் அங்கீகரிக்கல. தேசிகன் எப்படி எழுந்துள்ள இருந்தாரோ, அந்த பரதந்திரனாக இல்லாத நாம சுவாமிக்கு எம்பெருமான் ஒருவருக்கே தாசபூத்தர்கள், அவன் அடியார்களுக்கு தாசபூத்தர்களே தவிர வேற யாருக்கும் நாம தாசபூத்தர்கள் இல்லைன்ற அந்த ஸ்வரூபம் இருந்துட்டு இருக்க, அந்த ஸ்வரூபத்தை நிலைநாட்டினவர் சுவாமி. சுவாமி மகான்கள்லாம் சுவாமியினிடத்துல விசேஷமான ஒரு பக்தியோட இருந்தா, சுவாமியை காட்டிலும் பெரியவாளா இருந்தவாள்லாம் சுவாமியினிடத்துல விசேஷ அனுகிரகத்தோட எழுந்தருளி இருந்தா, மகான்களாலே கொண்டாடப்பட்டவராக எழுந்தருளி இருந்தா, நாவல்பாக்கம் சுவாமி போன்ற மகான்களுடைய நியமனத்தை அங்கீகரிச்சு வேதாந்த வைஜெயந்தி தத்துவமுக்த கலாபத்துக்கு வியாக்கியானம் இப்படி எல்லாம் சுவாமி எத்தனையோ வியாக்கியானங்கள் கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அங்கீகரித்த சதாம் பிரசத்தியம் அசதாங் கர்வோப்பி நிர்வாபித்தார். சுவாமிக்கு எப்பவுமே பிராச்சீனமான முறை என்ன உண்டோ அதை அப்படியே பின்பற்றணும் என்பதுதான் திருவள்ளம். அதுல எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாதுன்றது சுவாமியினுடைய திருவள்ளம். அதனால அதை அப்படியே பின்பற்றுவதற்கு என்னென்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணவர் சுவாமி தேசிகன், நம்ம ஐயா சுவாமியும் சுவாமி தேசிகனும் அதே தான் பண்ணிருக்கு. ஸ்ரீமத் சாரத்திலையும் சரி, மீதி இடங்கள்லயும் சரி, அதிகரண சாராவளியிலையும் சரி, எல்லா இடங்கள்லயும் நான் எதுவும் சொல்லல, அப்புள்ளார் அனுகிரகத்தினால நடாது அம்மாளுடைய அனுகிரகத்தினால எனக்கு என்ன ஏற்பட்டதோ அததான் நான் சொல்லி சொல்லேன். வெள்ளை பறிமுக தேசிகராய் விறகால் அடியோம் உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம்னார். உள்ளத்து எழுதியது ஓலையில் இட்டனம், நான் வெறும் காபிஸ்ட் வேலை தான் நான் பண்றேனே தவிர நான் எதுவும் பண்ணலன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நம்ம சுவாமியும் ஐயா சுவாமியும் பிராச்சீன முறையில என்ன இருக்கோ அதுதான். இன்னும் கேட்டா சில மகான்களுடைய கிரந்தங்கள்ல, பிராச்சீன கிரந்தங்கள்ல யாரானா தோஷம் சொன்னாக்கா அந்த புஸ்தகத்தையே பார்க்க மாட்டேன், எடுத்து வச்சிருவேன், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு தேசிகனிடத்திலையும் தேசிக கிரந்தங்கள்லையும் தேசிகன் அடியார்கள் இடத்திலையும் சுவாமிக்கு. இன்னைக்கு நினைச்சு பாத்துக்கிறேன், சிரவணம் நாவல் பாக்கத்துல நடக்கும், அன்னைக்கு வரைச்சே மத்தியானம் பாடம் கிடையாதுன்னு, சிரவணம் முடிஞ்ச பிற்பாடுதான் பாடம். சிரவணத்துக்கு உற்சவர் செல்வர் எல்லாம் சேர்ந்து தேசிகன் எல்லாருக்கும் அலங்கார திருமஞ்சனம் நடக்கும், அதுக்கப்புறம் ஆஸ்தானம். ஒரு காலத்துல பெருமாள் தேசிகன் புறப்பாடும் நடந்திருந்தது. அப்புறம் ஆஸ்தானம் வரைக்கும் இருந்தது. புறப்பாடு நடந்தது எனக்கு ரொம்ப இதுவா ஞாபகம் இருக்கு. ஆனா அதாவது உள்ளுக்குள்ள பிரதட்சணம் மாத்திரம். ஆனா ஆஸ்தானத்துக்கு தெரியும், ஆஸ்தானத்துக்கு திருமஞ்சனத்துக்கு சாமான் எல்லாம் எடுத்துட்டு போவோம். அந்த திருமஞ்சனத்துக்காக இந்த நெய் நல்லெண்ணெய் இதெல்லாமும் பெருமாளுக்கு உபச்சாரத்துக்கோசரம் இது பண்ணும். ஒரு பிளாட்டா இருக்கிற ஒரு இலை, இந்த பாதாம் இலை மாதிரி இருக்கும், அதை ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இப்படி இப்படி என்னமோ பண்ணுவேன், அதுல குச்சி கிச்சி ஒன்னும் இருக்காது. அதை மடிச்சேருனாக்கா அதுல ஒரு கரண், ஒரு இப்பதான் சொல்லணுமே, அந்த காலத்துல ஒரு கரணமட்டைன்னு சொல்லுவா, ஒரு கரண்டி, அதுல திட்டமா நெய் குத்துற மாதிரி இருக்கும். அது துளி கூட கீழே சிந்தாது. அதை எடுத்துட்டு போறது அந்த திருமஞ்சன் அந்த தேசிகனுடைய இது முடிஞ்ச பிற்பாடுதான் சுவாமி ஆத்துக்கு வந்து அப்புறம் அன்னைக்கு என்ன பாடம் உண்டோ என்ன உண்டோ பேர தவிர அன்னைய தினத்துல சிரவணம் வந்துடுத்துனாக்கா அது பெருமாள் தேசிகன். அது தேசிகனுக்காக தான் சொல்லணுமே தவிர பெருமாளுக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் நான். அப்படி தேசிகன் இடத்துல ஒரு பக்தி விசேஷம், ரோஹிணி சுவாமி கோவில்ல பண்ணுவ அன்னைக்கு ஆஸ்தானம் சுவாமி திருமாளுக்கு இதுதான் தத்யன்னந்தான் பண்ணுவ. இருந்தாலும் அதை பத்தி என்ன தலைகை பண்றான்றது இல்ல. அந்த சாயங்காலம் போதோடு போய் நித்தியானுசந்தானம் செய்த உடனே அது இதான உடனே அந்த சுண்டலையும் தத்தினத்தையும் விநியோகம் வாங்கிட்டு நாங்க அப்படியே சுவாமி முகத்தையே பார்த்துட்டு இருப்போம். அவர் எப்ப கை அப்படின்னு பிரேரணத்துட்டு போய் வாங்கிக்கிறதுக்கு, அவர் கையில இருந்து வாங்கிக்கிறதுக்கு மொத்தம் சொல்லி கோபாலன் சத்திய சொல்லி பண்றது. இப்படி எல்லாம் ஒரு டெடிக்கேஷன் ஒவ்வொன்றிலையும் ஒரு காரியம் பண்ணச்சு. சுவாமியினுடைய இன்னொரு விஷயம், எல்லாரும் சிலதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா வந்து சாஸ்திரஜாளுக்கெல்லாம் கவனம் வராது, இல்ல கவிகளுக்கெல்லாம் சாஸ்திரம் தெரியாது என்றெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. ஆனா சுவாமியினுடைய கவனம் இருக்க அத்தியுதமான கவனங்கள். அவர் புஸ்தகத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு குட்டி குட்டியா ஒரு அனுஷ்ட ஸ்லோகம் இருக்கும். இது இன்னைக்கு கொடுத்திருக்கான்றது தான் அந்த புஸ்தகம் இருந்தா கூட அது ஸ்லோக ரூபமா இருந்துட்டு இருக்கும். எத்தனை ஸ்லோகங்கள் அங்கங்கெல்லாம் அப்பப்ப அது என்ன ஒரு தொடர்ச்சியா நம்மளால அதை இது பண்ண முடியல, அதை சங்கலனம் பண்ண முடியல, அவ்வளவுதானே தவிர சுவாமியினுடைய கவனம் அற்புதமான கவனம். சாஸ்திரேஷுகீனாக கவயோ பவந்தின்னு சொல்லி சொல்லுவா, ஆனா சுவாமி அப்படி இல்லை. சாஸ்திரத்திலையும் பாண்டித்யத்தோட இருந்துண்டு அவர் பெரிய கவியாவும் எழுந்தருள் இருந்தேன்னு சொல்லி சொன்னோம்னா அது எந்த விதத்திலையும் பொய்யில்ல, சத்தியமான விஷயம். அடையவங்கள்லாம் நினைச்சுக்கிறேன், நான் இப்ப நினைச்சுக்கிறேன் நானு சுவாமியினுடைய வைபவத்தை நமக்கு பிரகாசம் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன இந்த காலத்துல ஒண்ணும் இல்லாதவாள்லாம் ஒரு பெரிய பட்டாட்டோப்பம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா, எத்தனை சம்பத்சரம் என்னைக்கு அனுஷ்டானம் எவ்வளவு பண்ணி என்ன வைராக்கியத்தோடையும் ஞானத்தோடையும் எழுந்துள்ளிருந்த மகான் அவருடைய வைபவத்தை நமக்கு சொல்ல தெரியலையே அப்படின்றதுதான் குறையா இருந்துட்டு இருக்கு. இது பண்ண தெரியல நமக்கு, இதுவும் சத்தியம்தான். இன்னைக்கும் பண்ணல, இன்னைக்கும் நமக்கு பண்ண முடியல. அவன் வாழ்க்கைய அனுபவம் இன்னைக்கு சுவாமி திருநட்சத்திரத்தை இன்னைக்கு ஏதோ அந்த பாதுகையை சீபாதிசம் பாதுகையை சேர்க்கிறோம். அந்த பாதுகையில சீபாதிசம் எடுக்கிட்டே சுவாமி அந்த காலத்துல அந்த பாதுகை சாத்திண்டு குளத்துக்கு எழுந்துருளுவேன், திரும்பி வரச்சையும் அந்த பாதுகை சாத்திண்டுதான் எழுதுவேன். அந்த பாதுகையில சுவாமி நடந்து நடந்து அந்த சாத்திண்டு சாத்திண்டு அந்த விரல் அப்படியே பதிஞ்சு இருக்கும் அந்த பாதுகையில. அந்த பாதுகையை பத்தி பேசிட்டு வந்தா இந்த மாதிரி ஒரு பாதுகை சுவாமி பாதுகையில விசேஷம், இந்த இடத்துல இருக்கிற சுவாமி பாதுகையில சுவாமியினுடைய விரல் முழுக்க அப்படியே படிஞ்சிருக்கு, ஏதோ சிஷியால் கேட்கிறாளேன்றதுக்கோசரம் பாதுகையில வெறும ஏறி நின்று வெறும் கொடுத்தது பாதுகையில், இது பேர்பட்ட பாதுகைன்னு சொல்லிட்டு இருக்கேன். லௌகிக்கத்தான் என் வயசுல இருந்த வேற இன்னைக்கு லௌகிக்கிறதா தான் இருந்துட்டு இருக்கார். அவர் சொன்ன, உனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கா அம்மா அப்படின்னுட்டு. என்னன்னா, சுவாமி அந்த பாதுகையும் சாத்திண்டு சில சமயங்கள்ல அந்த தாழங்கொடையும் எடுத்துட்டு ஏழுவே, ஒரு யஜ்ஞோபவீதத்தை போட்டு தாழங்கொடையும் எடுத்துட்டு ஏழுவே, நீ பாத்துருக்க ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்ட. வாஸ்தவம் தாழங்குடைன்னா இப்ப இந்த கேரளாலாம் இருக்க மாதிரி ஒரு இந்த நூலால கூட கிடையாது, இந்த ஒரு ஓலை மாதிரி ஒன்னு இருக்கும், அந்த ஓலையால ஒரு கூட அது ரவுண்டா இருக்கும். இது பாக்கிறதுக்கு இந்த வாமனாவதாரத்துல பெருமாள் எடுத்துட்டு எழுந்துடுற மாதிரி ஒரு கொடை அது. அந்த மாதிரி ஏன்னா இந்த நூலு இந்த கம்பி இந்த துணி இதெல்லாம் இருந்தா அசுத்தம்ன்றதுக்காக சுவாமி இந்த கொடையை உபயோகப்படுத்த மாட்டேன். எப்ப ஏன்னா வெள்ள போனோம்னா அந்த கொடையை தான் எடுத்துட்டு எழுவேன். அது ஒரு மூங்கில் கொம்பால இருந்துட்டு இருக்கும், உனக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்பதான் நினைச்சிருந்தேன், சுவாமி ஒவ்வொருத்தருடைய மனசுல ஒவ்வொரு மாதிரியா அவர் அப்படியே பதிஞ்சிருக்கு. அது அது நினைச்சு பாக்குறேன் நானு. ஒரு பாதுக சாத்திண்டு சுவாமி தாழங்குடைய எடுத்துட்டு சில சமயத்துல தூர போறதுக்கு இருந்துன்னா கொஞ்சம் தூரம் போக வேண்டிய கழனிக்கு போக வேண்டியதா இருந்துன்னாக்கா அதை எடுத்துட்டு ஏழுவேன். அதை ஒரு அனுபவிச்சு ஒருத்தர் சொல்றாருனாக்க எப்படி ஒரு ஈர்ப்பு, ஒண்ணுமே தெரியாதவா இது சாஸ்திரம் தெரிஞ்சுக்க வேணா இல்ல சாகித்யம் தெரியவானா ஒன்னும் தெரியவானா, சுவாமியினுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இதுவே நமக்கு சுபாசிரயம். இத தியானம் பண்ண போறோம் நம்மளுடைய பாப்பங்கள்லாம் போகும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரகாரமான ஒரு அனுபவத்தை இன்னைக்கும் வெளிப்படுத்தின்னு இருக்கா சுவாமி சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சிங்க்ரனைஸ் பண்ணி ஒரு பெருசா பண்றதுக்கு நம்ம யாருக்குமே தெரியலையேன் தான் அடியவங்களுக்கு எல்லாம் இன்னும் குறையாதான் இருந்துருக்கு சுவாமியினுடைய வைபவத்தை. அதுலயும் இன்னும் அதமர்ணனாக தான் நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லணும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும், சுவாமி எப்படி வேற என்ன சமாச்சாரம்னு. இந்த நாலு நாளும் இந்த ஸ்ரீகிராமத்துல இருந்துட்டு பாராயணம் பண்ணிட்டு இருக்கச்சே கூட ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு சமயத்துல சுவாமியை பத்திய ஒரு சிந்தை தான். அந்த சுவாமி இதனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை இன்னைக்கு சீகரிச்சுதான் இருக்குன்றது இருக்க, அது அதுவே பரம புருஷார்த்தம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இந்த திருநட்சத்திரத்துல அன்வைச்சுண்டா. சில சமயங்கள்ல நம்மளுடைய தௌர்பாகியம், எல்லாரும் சுவாமியினிடத்துல ஈடுபாடு இருக்கிறவா தான், நம்மளை ஒதுக்கினாலும் ஒதுக்கி விடுறது, இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிக்க முடியாதையும் பண்ணி விடுறது, அது நம்மளுடைய தௌர்பாகியம் தான். ஆனா அதனால ஒன்னும் சுவாமியினுடைய அனுகிரகம் குறைஞ்சு போயிடுதுன்றது ஒன்னும் கிடையாது. சுவாமியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. இப்படியே சொல்லிட்டு போயிருந்தாக்க எவ்வளவு வேணா சொல்லிட்டு இருக்கலாம். சுவாமியினுடைய வைபவ விஷயத்துல நான் ஒரு ஊமை மாதிரிதான், மூக்கதான் மூக்கன்தான், எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது. ஆனா சுவாமி இப்படிப்பட்ட வைபவசாலி வைபவசாலின்றதுதான் எனக்கு எனக்கு சொல்ல தெரியும். என்னுடைய அனுபவத்தையும் இங்க இருக்கிற பாகவதாளுடைய அனுபவங்களையும் உங்களோடு இன்றைய தினம் பகிர்ந்து கொண்டு ஒரு சந்தோஷத்தை அடைகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஐயா சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதா கே கே சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹான்.